பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே, நான் பார்க்கும்போது கண்கள் இரண்டை கவர்ந்து போனாளே. அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே, நான் பார்க்கும்போது கண்கள் இரண்டை கவர்ந்து போனாளே. காதுக்கு மொழி இல்லை, என் நாவுக்கு சுவை இல்லை, என் காதுக்கு மொழி இல்லை, என் நாவுக்கு சுவை இல்லை, என் நெஞ்சுக்கு நினைவில்லை, இனி நிழலுக்கும் உறக்கமில்லை, என் நிழலுக்கும் உறக்கமில்லை. அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே, நான் பார்க்கும்போது கண்கள் இரண்டை கவர்ந்து போனாளே. இந்த வீட்டுக்கு விளக்கில்லை, சொந்த கூட்டுக்கு குயில் இல்லை, இந்த வீட்டுக்கு விளக்கில்லை, சொந்த கூட்டுக்கு குயில் இல்லை, என் அன்புக்கு மகள் இல்லை, ஒரு ஆறுதல் மொழி இல்லை, ஒரு ஆறுதல் மொழி இல்லை. அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே, நான் பார்க்கும் போது கண்கள் இரண்டை கவர்ந்து போனாளே. பூட்டி வைத்தேன், அதில் என்னையே காவல் வைத்தேன், அவள் கதவை உடைத்தாளே, தன் சிறகை விரித்தாளே, தன் சிறகை விரித்தாளே. அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே, நான் பார்க்கும்போது கண்கள் இரண்டை கவர்ந்து போனாளே. அவள் எனக்கு மகளானாள், நான் அவளுக்கு மகனானே, அவள் எனக்கு மகளானாள், நான் அவளுக்கு மகனானே, என் உரிமை தாயல்லவா, என் உயிரை எடுத்துக் கொண்டாள், என் உயிரை எடுத்துக் கொண்டாள். அவள் பறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே, நான் பார்க்கும்போது கண்கள் இரண்டை கவர்ந்து போனாள்.